ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லை விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பார்க்குமடா காதல், நல்ல மனச மட்டும் பார்க்குமடா காதல். என்னத்த சொல்ல வர்ற? கள்ளத்தனம காதல் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. காதல் பண்ண திமிரு இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு எத பொண்ணு இருந்தா அவளுக்கு ஒன்ன பிடிச்சு இருந்தா கள்ளத்தனம காதல் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. பெற பெறா செல்ல பெறா ஜோரோ ஜோரா லவ் பண்ணு பெறா. இறங்கி போட்டா ஒண்ணுமுள்ள தப்பு, நெஞ்சுக்குள்ள வேணுமாடா உப்பு, இல்லைனாக்கா எக்கதுதான் அப்பு. அதான் காதல் என்ன பண்ணுமாதான். ஒழுக்கத்தில ராமன இருங்க, சீதங்கள்ல தேடித்தான் புடிங்க, தேவதச மரங்கட முதல்ல மன்மதன நெனங்கடகதில, கெட்டியான காதல உடைக்க ரொம்ப நாளும் முடியாது இங்க. பெற பெறா என்ன கிழவி செல்ல பெறா ஜோர ஜோரா லவ் பண்ணு பெறா. பொண்ண பார்த்த என் மனச அவகிட்ட கொடுத்த, என்ன பிடிச்ச பொண்ண பார்த்த என் மனச அவகிட்ட கொடுத்த. அவ அப்பன் கோபக்கார, அண்ணன் கூட அவசரக்கார, எப்படி நான் சரி கட்ட போற, எப்ப நான் ஜோடி சேர போற. தாத்தா சொல்லு என் காதலுக்கு வழி என்ன? சந்தையில அப்பனோட பார்த்தா வேட்டியத்தான் இறக்கி நீ விடுடா, கோயிலில அத்தாவோட பார்த்தா பட்டுன்னுதான் காலில விடுடா, பஸ்ஸுக்குள்ள பாட்டியோட பார்த்தா இடம் கொடுத்து டிக்கெட்டையும் விடுடா. பெற பெறா செல்ல பெறா ஊரறிய கல்யாணம் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு.